நானும் உன்னோடு வரும் நேரம் மேகம் போல காற்றாய் வேகம் மாடுது என் மூச்சில் வாசம் மேறுது அழியேதோ செய்தாய் அழகே நீதாரோ Oh girl வெயில் இல்ல Listen